அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி, அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய்த்திரல் போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய்த்திரல் போற்றி, பொன்றச்சகடம் உதைத்தாய் பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாயறிந்தாய் கடல் போற்றி, கன்று குணிலாயறிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான், என்றென்றும் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரும் பாவாய், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரும் பாவாய் ஆ